ஸ்ரீபதே ஸ்ரீவராஹமா தேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ரங்கராமாய நமஹ தேசிகாய நமஹ. ஸ்ரீபதே வேதாந்த ராமாய நமஹ தேசிகாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே வகுலபூர்ண மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீரங்கநாயகி நமஹ. ஸ்ரீரங்கநாத பரபிரம்மனே நமஹ. ஸ்ரீதரங்கமகநந்தினி ஹேமாப்ஜநாயிகா சமேத ஸ்ரீதேவநாத பரபிரம்மணே நம. ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் ததாஹிருதி. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நம. நம்ம இந்த தசை மாசத்திலே பாதுகையினுடைய பெருமையை சேவிச்சுருக்கோம். நேற்று பர்யந்தம் சஞ்சார பத்ததி பார்த்தோம், அற்புதமான ஸ்லோகங்கள் எல்லாமே. இன்றைய தினம் சுவாமி தேசிகனுடைய அந்த பாதுகாசகஸ்தத்திலே புஷ்ப பத்ததி அப்படின்னு 12வது பத்ததியை நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம். இன்றைய தினம் துவாதசி. விசேஷம் என்னன்னா 12வது பத்ததியில புஷ்பங்களாலே பாதுகிக்க என்ன வசதி அப்படின்னு ஒவ்வொரு புஷ்பமா சாய்கிற சுவாமி தேசிகன் புஷ்பத்தால் சமர்ப்பித்தா என்ன பலன், யார் யாரெல்லாம் புஷ்பங்களை சமர்ப்பிச்சு பாதுகேட்டு அனுகிரகம் பண்றா வாங்கிக்கிறான்றதெல்லாம் சுவாமி தேசிகன் சாய்க்கிறீங்க. சௌரே சஞ்சார காலேஷு புஷ்ப வெட்டிருதியவச்சுதா பரியவசியது யத்ரைவ பிரபத்தே தாம் பதாவனி அப்படின்னு முதல் ஸ்லோகம். எம்பெருமாள் பல அவதாரங்கள் பண்றான், அதாவது சிஷ்ட பரிபாலனம் துஷ்ட நிகிரகம் அது பண்ணுவதற்காக எம்பெருமான் பல அவதாரங்களை பண்றான். ராமகிருஷ்ண அவதாரம் நிசிம்ம அவதாரம்லாம் பண்றார். அப்படி எம்பெருமான் அவதாரம் பண்ணி துஷ்ட நிகிரகம் தர்மத்துக்கு விரோதியாக இருக்கிறவாளையும் வேத விரோதிகளையும் பெருமாள் வந்து சம்ஹாரம் பண்ணி தர்மத்தை ஸ்தாபிதம் பண்றான். யதாயதாகி தர்மச்ச கிளானிர் பவதி பாரத அத்யுத்தானம் மதர்மச்ச தத் ஆத்மானம் ஸ்ரீதாமிகன் சாய்ச்சார். அதே மாதிரி பெருமாள் அவதாரம் பண்ணி இந்த அசுரால்லாம் ஜெயிக்கிறார் பெருமாள். அப்போ 33 கோடி தேவகளும் தேவதைகள் அனைவரும் பெருமாளுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணணும், பெருமாள் தர்மத்தை ஸ்தாபிதம் பண்ணிருக்கான் புனகா, அதனால அவனை ஆராதிப்பதுதான் நம்மளுடைய முக்கிய விசேஷம் சொல்லிட்டு அவன் என்ன பண்றானா, மேல் லோகத்திலிருந்து பெருமாளுக்கு அர்ச்சிக்கும்படியான புஷ்பங்களை வந்து அவ பெருமாள் சிலசில தூவரா. அப்புறம் அந்த புஷ்பங்களை மேலேந்து அவ வர்ஷிக்கும் போது அந்த புஷ்பங்கள் மனத்தும் சிலசிலப்பட்டு திருவடியில் தான் வந்து கடைசியா சரண் அடைகிறது எல்லாமே. இல்லையா தேசிகன் என்ன சாகிறேனா, இங்கு வந்து உழது கடைசியிலே பரியவசியதி எத்தைவ பிரபத்தேதாம் பதாவணின்னு சாச்சார் இந்த ஸ்லோகத்தில். எங்கு இந்த புஷ்பங்கள் உன்னிடத்திலே வந்து அடைக்கலம் ஆறுதோ அந்த புஷ்பங்கள் மொத்தமும் ஒன்னையன்மோ ஆராதிக்கிற மாதிரி இருக்கே பாதுகையே, அப்படிப்பட்ட திருவடியாகிற பாதுகையை நான் உபாயமாக பற்றுகிறேன்னு சாய்க்கிறேன் சுவாமி தேசிகனிங்க. அந்த புஷ்பங்கள் பெருமாள் மேலதான் சேர்க்கிறாவா, மேலேந்து மங்களம் மங்களம்னு சொல்லி சேர்க்கிறா. ஆனா கடைசியில வந்து இந்த பாதுகைக்கு புஷ்பங்கள் இவா தேவாலெல்லாம் சேர்ந்து அர்ச்சனை பண்ணும்படியாக அந்த திருவடியில வந்து மொத்த புஷ்பமும் விழருது. அப்படிப்பட்ட அர்ச்சிக்க தகுந்ததான அந்த திருவடி ஆகிய பாதுகையை நான் உபாயமாக நம்புகிறேன் பற்றுகிறேன் என்பதானது சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளம் என்ற பாசுரத்திலே. அடுத்த ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம் சாய்க்கிறார் சுவாமி தேசிகன். என்னன்னா, தெய்வதம் மம ஜகத்ரயார்ச்சிதா திவ்யதம்பரி விகார பாதுகா பாணிபாத கமலார்ப்பணார்த்தயோகோ யாபஜன் தனுதினம் சபாஜனம். அனுதினம் சபாஜனம், தினம் தினம் நான் பஜிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். விசேஷம் என்னன்னா, தெய்வதம் மம ஜெகத்ரயாச்சிதா திவ்ய தம்பதி விகார பாதுகா அப்படின்னு சொன்ன சுவாமி தேசிகன். விகாரம் ஒரு விளையாட்டு என்னன்னா, சகல லோகங்களுக்கும் பெருமாள் அதிபதி, அப்படோ சகல லோகங்களும் உன்னை இந்த பாதுகையை வந்து பூஜிக்கிறது எப்படின்னு கேட்டா, பெருமானும் பிராட்டியுமே பாதுகையை வந்து பூஜை பண்ற மாதிரி சாதிக்கிறாருங்க. என்னன்னு கேட்டா, பெருமாளாடி பெருமாளுடைய திருவடியானது திருவடி தாமரைன்னு சொல்றோம் இல்லையா. இந்த பெருமாளாக திருவடி தாமரையை பாதுகை மேல பெருமாள் சேர்க்கிறார். அப்போ பாதுகை மேல ஒரு புஷ்பம், தாமர புஷ்பத்தை சமர்ப்பிப்பது போல இருக்கு பெருமாள் திருவடியை பாதுகையில ஏழை பண்றது இல்லையா. அப்போ அந்த பெருமாளுக்கு கைங்கரம் பண்ணக்கூடிய தாயார் இருக்காளே, பெருமாளுடைய திருவடி கைங்கரம் பண்ண மற்ற நிலைமைகள் பிடிக்கும் மெல்லடியேன்னு நம்மால சாதிச்சார் இல்லையா. மற்ற நிலைமைகள் வடிவினை இல்லா மலர்மகள் மற்ற நிலைமைகள் பிடிக்கும் மெல்லடியை கொழிவினை ஏனும் பிடிக்க நீ ஒரு நாள் கூவுதல் வருதல் செய்யாயே என்பது சுவாமி நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி பாசுரம். அப்படிப்பட்ட தாமரை புஷ்பம் போல இருக்கக்கூடிய திருவடியை நிகரில்லாத அழகை உடையவளான பெருபிராட்டியாரும் நிலமகள் பிராட்டியாரும் திருவடி கைங்கரியம் பண்றா, அவளுடைய திருக்கைகள் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்கா, அந்த திருக்கைகளும் தாயார்களுடைய திருக்கைகளும் வந்து தாமரை புஷ்பத்தை போல இருக்கு. அப்ப திருவடியை பிடிக்கும் போது ரெண்டு பேருமே சேர்ந்து தாமரை புஷ்பத்தை வந்து அந்த பாதுகை மேல சமர்ப்பிக்கிறதாக தோன்றது நமக்கு. அப்ப பெருமாளும் தன் திருவடியாலே அந்த பாதுகையை ஆராதிக்கிற திருவடியாக புஷ்பத்தை சமர்ப்பிக்கிறார் பாதுகை மேல. தாயார் அவர்களும் என்ன பண்றாங்கன்னா, தன் திருக்கைகளாக புஷ்பத்தை அந்த பாதுகை மேல சமர்ப்பிக்கிறார். ஏன்னா பெருமாள் திருவடியை தான் சேர்ந்ததான பாதுகை. அதனாலே பெருமாளுடைய திருவடி சம்பந்தமும் தாயாருடைய திருக்கைகள் சம்பந்தமும் இந்த பாதுகைக்கு இருக்கபடியினாலே இந்த பாதுகையானது எல்லோராலையும் பூஜிக்கத்தக்கது அப்படின்னு பெருமாள் திருவடிப்பட்டு புனிதப்படுத்துறார். தாயாரும் தன் பங்குக்கு தன் திருக்கைகளை பெருமாள் திருவிடி தொட்டதுனாலே பாதுகை புனிதமா இருக்கு. அதனாலே இரண்டு டபுள் ப்ரமோஷன் மாதிரி ரெண்டு ஜாக் பாட்டு அதே மாதிரி பாதுகை கிடைச்சது. அப்படிப்பட்ட பாதுகையை புனக அனுதினம் சபாஜனம் இந்த பூஜையை அடைகிறது. எப்படின்னா இந்த பாதுகையான அடைகிறது அப்படிப்பட்ட பாதுகையை நான் பஜிக்கிறேன் அப்படின்னு சொல்றதானது சுவாமி தேசிகனுடைய அற்புதமான இந்த புஷ்பத்தில இரண்டாவது ஸ்லோகத்தை சாய்க்கிறார். அடுத்தது தவரங்கராஜ மணிபாது நாதோ விகிதார்கண சுரசற்பயாசா அவதம் சந்திர கலையா கிரீசோ நவகேத கீதலம் விவாத்பயதி அப்படின்னு. இதுல பெருமாளை வந்து சங்கரனா சிவன் செவிக்கிற இல்லையா, செவிக்கும் போது அவதர் சிரசானது பெருமாள் திருவடிக்கு இருக்கிற பாதுகை மேல அங்க வந்து பாடுறது இல்லையா. அப்போ அது மேல கங்கை வந்து சிவன் சிரசில இருக்கா, சிவன் வந்து சந்திரகலதாரி சந்திரகலைய சிரசை தரிசுன்னு இருக்க. அப்போ இவளை சேவிக்கும் போது இந்த பாதுகாதேவிய வந்து அந்த சிவன் சேவிக்கும் போது பார்த்தாக்கா, கங்கா தீர்த்தத்தை அவர் சிரசை இருக்கக்கூடிய கங்கா தீர்த்தமானது சந்திரகலையா கிரிசோ, அந்த கங்கா தீர்த்தமானது என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, இந்த பாதுகாதேவிக்கு அர்க்கம் சமர்ப்பிப்பது போலே இருக்காது. எப்படி சுவாமி தேசிகன் ஊகப்படுத்துற பாருங்க அந்த இடத்துல. அதே மாதிரி சந்திரகலை இருக்கே, சந்திரகலையானது ஒரு சின்ன கீத்து மாதிரி தெரியும் இல்லையா, கால் சந்திரன் பெரிய சந்திரன் சொல்றமே அப்படிப்பட்டது சந்திரகலைன்னு பேர் இருக்கு. அது எப்படின்னா தாழம்பு இருக்கு இல்லையா, தாழம்பு ஒரு மடல், தாழம்பு வந்து நிறைய மடல் சேர்ந்தது தான் தாழம்பு. ஒவ்வொரு மடலா பிச்சு பிச்சு எடுத்துருந்தான், நம்ம உள்ள ஒரு புஷ்பம் இருக்கும். இப்போ ஒரு மடல் பிச்சு எடுக்கும் போது அது பார்த்தா ஒரு பிறை சந்திரன் பிம்பம் போல தெரியுது. அப்படி சிவன் வந்து உன்னை செவிக்கும் போது அவனுடைய சிரசில் இருக்கக்கூடியதான கங்கா தீர்த்தமானது உனக்கு அர்க்கம் சமர்ப்பிப்பது போல இருக்கு. புனக அவருடைய சிரசில் இருக்கக்கூடியதான சந்திரகலையானது ஒரு தாழம்பு மடலை உனக்கு சமர்ப்பிப்பது போல இருக்கு என்று சுவாமி தேசி இந்த ஸ்லோகத்தை சாய்க்கிறார். தப ரங்கராஜ பனிபாதுனோ விகிதார்கண சுரசட் பயசா அப்படின்னு போட்டு சந்திரகலையா கிரீசோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சந்திரகலை சொன்னார். அடுத்தது இந்த சந்திரகலையா எப்படி இருக்கும்னு சொன்னது என்ன சொன்னா, தாழம்பூவினுடைய மடலை போலே அது இருக்கு அப்படின்னு சந்திரன் வந்து தாழம்பு மடலுக்கு ஒப்பிட்டு சொல்ற சுவாமி தேசிய நீங்க அப்படி அப்படி எப்படி வந்து உருவப்படுத்தி பாதுகையுடைய பெருமையை வந்து ரொம்ப தேசிகன் வந்து ரொம்ப பறக்க பேசுறார். அடுத்தது ஒரு அற்புதமான ஸ்லோகம், பதே பரஸ்பின் புவனே விதாதுகு புண்ணை பிரசூனை புலினேன சர்யா சர்வா மதே சபாதாபனி சக்ய சிந்தோகோ ஆஜி சதுஸ்தானமிவ அர்ச்சனந்தே அப்படின்னு. என்னன்னா ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். பெருமாளுக்கு திருவாரம் நடக்கிறது. பெருமாள் வந்து ஆதியான பரபுதத்திலே இருந்து சத்தியலோகத்தில் எழுந்துள்ளனர், ரங்கநாதன் எழுந்துள்ளனர். புனகா அங்கேருந்து சத்தியலோகத்தை இக்ஷ்வாகு வம்சத்துக்கு திருவயோதிக்கு எழுதினர். அங்கிருந்து ராமனாலே ஆராதி அவருடைய வம்சத்தாராலே ஆராதிக்கப்பட்டு திரு விபீஷண ஆழ்வான ஸ்ரீரங்கத்துக்கு எழுதி அங்க திருவாரூர் கண்டருள்ளனர் ஸ்ரீரங்கநாதன் இல்லையா. நாலு விதமான ஸ்டேஜ் இந்த இடத்துல, நாலு ஸ்டேஜ் இருக்கு, நான்கு விதமான இடங்களுக்கு பெருமாள் எழுதிட்டார். இது எப்படி இருக்குன்னு பார்த்தாக்கா பெருமாளுக்கு பவித்ரோத்சவம் பண்ணுவா இல்லையா. பவித்ரோத்சவம் பண்ணும்போது கட பூஜைன்னு ஒண்ணு பண்ணுவா, அடுத்து அக்னிகுண்டம் கடத்துல ஆவாகனம் பண்ணுவா பெருமாள், அடுத்து அக்னியில ஆவாகனம், அடுத்து ஸ்தண்டிலம். ஸ்தண்டிலம்னா அந்த அமந்திரிக்கு பேரு ஸ்தண்டிலம். அடுத்து பெருமாளே தீபமங்கல விக்கிரகத்தை அந்த அர்ச்சாமூர்த்தை ஏல பண்ணி யாகசாலைக்கு ஏல பண்ணி அங்க திருவாரணம் உண்டு, சாத்துமரம் அங்கே நடக்கும், பூர்ணாதி நடக்கும். இப்படி இந்த நாலு இடத்திலையும் ஆராதனம் நடப்பது போல இருக்கிறது அப்படின்னு சாய்கிறார். பரமபதம் சத்தியலோகமானது அப்புறம் திருவயோதி அப்புறம் ஸ்ரீரங்கம் எழுதிட்டார் பெருமாள். அது இந்த நான்கு இடத்தையும் நடக்கக்கூடியதான பூஜையானது எப்படி இருக்குன்னா பவித்ரோசத்துல கட அக்னி கடத்திலையும் அக்னியிலையும் ஸ்தண்டிலத்திலையும் அப்புறம் பெருமாளுடைய திவ்யவங்க விக்கிரமான அஷ்டாமூர்த்தியிலையும் அங்கு ஆராதனை நடப்பது போல இருக்கக்கூடியதான ஒரு விஷயமானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த புஷ்ப பத்திலே இந்த திருவாரணத்தை பத்தி சாய்கிறார் சுவாமி தேசிகன். அடுத்து ஒரு ஸ்லோகத்தை ரொம்ப அற்புதமானது, ததைவரங்கேஸ்வர பாதரக்ஷே சௌபாகியம் அவ்யாஹதம் ஆப்து காமா சூரத்ருமானாம் பிரசவை சுஜாதைஹி அபெத்தயன்யப்சரசோ முகுஸ்துவாம் அப்படின்னு. என்ன ரொம்ப விசேஷமான பாசுரம் இது. இந்த ரங்கநாதனுடைய திவ்ய பாதுகை இருக்கே, திருவடி இருக்கே, சகல லோகத்தையும் ரட்சிக்கிறது. எப்படின்னா இந்த பாதுகை யார் யார் அர்ச்சிக்கிறா அப்படின்னு கேட்டாக்கா தேவலோக மாதர்கள் இருக்காளே, ரம்பா ஊர்வசி மேனகா திலோத்தமா கிருதாக்தி இருக்காளே, இவா வந்து கற்பகவட்சங்களினுடைய புஷ்பங்களை இந்த திருவழியை சமர்ப்பிச்சு இந்த பாதுகையை பூஜை பண்றாளாம் அப்படின்னு சாய்க்கிறேன். எப்படின்னா நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் பெருமாள் வந்து திருப்பாக்களை கடைஞ்ச கற்பகவட்சம் வந்துருது, காமதேனு வந்தது, மகாலட்சுமியான பிராட்டி ஷீராப்திலேருந்து அவதாரம் பண்ணா, இன்னும் எத்தனையோ எத்தனை விஷயங்கள்லாம் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வந்தது அப்படின்னு சொல்றோம். கற்பகவட்சமானது தெரிஞ்ச ஒரு கற்பகவட்சம் தான், அதுலேயே அஞ்சு வகை இருக்குன்னு சொல்றான். இந்த இடத்துல கற்பகவட்சங்கள் அப்படின்னு போட்டு பகுவச்சனமா சுவாமி இங்க எழுதியிருக்க. அப்படின்னா கற்பகவட்சம்னு ஒண்ணு, அப்ப அரிச்சந்திரமும் ஒரு விருட்சம் இருக்கு, பாரிஜாதம்னு ஒரு விருட்சம் இருக்கு, சந்திர விருட்சம் இருக்கு, மந்தாரம்னு ஒரு விருட்சம் இருக்கு. அஞ்சு விதமான விருட்சங்களுடைய புஷ்பங்களை இந்த ரம்பா ஊர்வசி மேனகை திலோத்தமை கிருதாக்கிரே இருக்காளே, அவ அஞ்சு பேரும் ஒவ்வொரு விதமான புஷ்பங்களை சமர்ப்பிச்சு தேவலோக புஷ்பங்களை இந்த பாதுகையினுடைய திருவடியிலே சமர்ப்பிச்சு ஆராதிக்கிறா. அப்படிப்பட்ட பெருமையை இந்த பாதுகை கொண்டதுன்னு சொல்லி சாய்க்கிறார். எப்படி வந்து பெருமாளுடைய பக்தர்கள் ஆழ்வார் மாதிரி ஆக வேண்டும் என்று ஆழ்வார் ஆராதிக்கிறார் இல்லையா. எதுக்கு எதுக்கோசரம் ஆழ்வார் மாதிரி தான் ஆணும்னு கேட்டாக்க, ஆழ்வாரை போலே பகவத் பக்தி பண்ண வேண்டும் என்பதானது ஒவ்வொரு பக்தனுடைய விருப்பமா இருக்கு. அப்போ அதுக்கு என்ன வேணும், யார் ஆழ்வாரா இருக்கோரோ அவருடைய அனுகிரகம் நமக்கு போயிடும். அதனாலே அப்படி பக்தி பண்ண வேண்டும், நீங்க தான் அனுகிரகம் பண்ணோட்டு அந்த ஆழ்வார்களை ஆராதிச்சு அவா மூல அனுகிரகம் வாங்கிட்டு அந்த அனுகிரகத்தின் மூலமாக பெருமாளை ஆராதிக்க வேண்டியது இல்லையா. அப்படி அது மாதிரி இந்த லோகத்துல ஜனங்கள் உயர்ந்த ஆச்சாரங்களை தாங்களும் அவளைப் போலே ஆக வேண்டும் என்ற ஆசையினாலே ஆசிரியிக்கிறார். ஆச்சாரியால் நம்மளும் ஆனும் அப்படின்ட்டு அந்த ஆச்சாரங்களை இந்த சாமான்யமான பக்தர்கள்லாம் ஆசிரியிக்கிறார். அப்படி ஆசிரியிப்பாளை இந்த ஆச்சாரர்கள் என்ன பண்றா, சிஷ்யர்கள் என்ன பண்றா, தன்மையாக்கில் என்றபடியே தங்களைப் போலவே பண்ணுகிறார்கள்னா தாங்களுக்கு இருக்கிற ஞானத்தை வந்து நம்ம மாதிரி சாமானிய சத்துஷ்யாளுக்கு வந்து ஆச்சார உபதேசம் பண்ணி சத்சம்பிரதாயத்தை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி பெருமாளுடைய பக்தி மார்க்கத்திலே நம்மளை திருப்பி விடுறா அப்படி என்பதானது இந்த பாசுரத்துடைய தாத்பரியார்த்தமாக இருக்கு. அவ பெருமாள் ஆராதிக்கும் போது பாதுகை ஆராதிச்சுடுறா, பாதுகையானது சடகோபன்னு சொல்றோம். அப்போ சாட்சாத்த நம்மாழ்வாரை இந்த தேவலோக மங்கைகள் கூட ஐந்து விதமான கற்ப விஷயங்களை புஷ்பங்களை கொண்டு ஆராதிச்சு அதன் மூலம் பெருமாளை சந்தோஷப்படுத்துறா. அதே போல இந்த சாமானிய பக்தர்களான நம்மளும் இந்த பாதுகா தேவியாகிய நம்மாழ்வாரை போல இருக்க ஆச்சாரியாளுடைய அவ திருவடி ஆசிரிச்சு அவள்கிட்ட நல்ல விஷயத்தை கிரகிச்சுண்டு அதன் மூலம் சத்சம்பிரதாயமான சாட்சாத் எவனொருவன் ஒரு சாதனையாலே கணமாத்திர சாதனையாலே சரணாகதி பண்ணா அவற்றுக்கு மோட்சம் கொடுக்கக்கூடிய அந்த பிரதான பிம்பமான சிவன் நாராயணமூர்த்தி இருக்கானே அவங்கிட்ட நம்ம போறதுக்கு இந்த ஆச்சாரங்கள் நமக்கு ஒரு ஹேது பண்றா அப்படின்றதானது உள் விஷயமா இந்த விஷயத்துல இருக்கு. அடுத்தது ரொம்ப இன்னொரு விஷயம் ஏற்கனவே நம்ம பார்த்த ஒரு ஸ்லோகத்தை சாதிச்சிருக்க என்னன்னா நிவேசிதாம் ரங்கபதே பஜாப்தே மன்னே ஸ்வசத்யாம் மணிபாத ரக்ஷே ஸ்வதர்ப்பணா தாபதிதாம் அபஷ்யத் காண்டீபதன் வாகிரி சோத்தமாங்கே. அதாவது பாரத யுத்தம் நடந்துட்டு இருக்கு, அந்த யுத்தத்துல வந்து நான் பூஜை பண்ணிட்டு தான் அம்ப போடுறது அர்ஜுனன் வந்து பெருமாள்கிட்ட சொல்றான். பெருமாளும் சரிப்பா ஒரு புஷ்பத்தை என் திருவுடைய சமர்ப்பிச்சுட்டு நீ வந்து யுத்தத்தை ஆரம்பி அப்படின்னு சொல்றார். இந்த சிவ பூஜை பண்ணணும்னா பரவாயில்லப்பா என் திருவுடைய சமர்ப்பிச்சு அங்க போய் சேருன்னு பெருமாள் சாய்க்கிறார். அதனால சிவனை உத்தேசிச்சு கிருஷ்ணனுடைய திருவடியிலே அர்ஜுனன் வந்து ஆராதிக்கிறான், புஷ்பங்களை ஆராதிக்கிறான். மறுநாள் வந்து அவன் தன் தீர்த்தம் அடித்து காத்தால் அனுஷ்டானம் பண்ணுமே அப்புறம் தான் யுத்தத்துக்கு வர முடியும். மறுநாள் காத்தால திருவாரணம் பண்ணி பொட்டியத்து சிவனுடைய அந்த பொட்டியை திறந்து ஆராதனம் பண்ணும்போது பார்த்தா எந்த புஷ்பத்தை முன்னாளிலே அவன் கிருஷ்ணனுடைய திருவடியில சமர்ப்பிச்சானோ அந்த விஷயமானது அந்த புஷ்பமானது சிவன் சிரசிலே இருந்துதான். அப்பனா பார்த்தாக்கா பெருமாள் திருவடியில் என்ன இருக்கு, பாதுகா தேவிகள் இருக்கா. இப்போ இது சிவனுடைய சிரசில இந்த புஷ்பம் திருவடியில பட்ட புஷ்பம் இருக்குன்னா இந்த சிவனாராகிய சங்கரனார் வந்து நித்திய நித்தியம் பெருமாளுடைய பாதுகை தான் சிரசிலே சாத்திக் கொள்ளும்படியானது ஒரு உட்கருத்தா இந்த விஷயத்த நமக்கு வரது இல்லையா அந்த விஷயத்த இங்க சாய்க்கிறார். நிவேசிதாம் ரங்கபதே பஜா அப்தே மன்னேச பர்பியாம் மணிபாத ரக்ஷே. இது நம்மாழ்வார் கூட ரொம்ப அற்புதமா ஒரு பாசுரத்தை சாதிச்சுக்க தீர்த்தன் உலகளந்த சேவடி மேல் பூந்தாமம் சேர்த்தி அவைய சிவன் மொழி மேல் தான் கண்டு பார்த்தன் தெளிந்தொழிந்த பைந்துளாயான் பெருமை ஏற்கும் ஒருவரால் பேச கிடந்ததே. கிருஷ்ணன் சொன்னார், புஷ்பத்தை எடுத்து என் திருவடியிலே சேரு அப்படின்னு சொன்னார். அப்பதான் நாம் சிவனை பூஜிச்சிருக்கோம், அவனோட பெருமை வாய்ந்தோன் கிருஷ்ணன் பக்கத்தே இருக்கானே அவன் தெரிஞ்சுக்காம விட்டனே. நான் பார்த்தன் தெளிந்து ஒழிந்த இந்த சின்ன விரதத்தாலே அவன் விஷயத்தை தெரிஞ்சுட்டான் அர்ஜுனன் பெருமாளை பத்தி. பார்த்தன் தெளிந்து ஒழிந்த பைந்துளாயான் பெருமையா, பைந்துளாயான் யாருனா சாட்சாத் கிருஷ்ணன். அவனுடைய பெருமையை இந்த அர்ஜுனன் தெரிஞ்சின்றான். எதனாலே அந்த ஆராதனத்தின் மகிமையாலே அந்த ஆராதனத்தை யார் இருக்கா அப்படின்னா பெருமாள் திருவடியிலே சாட்சாத் பாதுகாதேவி இருக்கா. இந்த விஷயத்தின் மூலமா பார்த்தாக்கா எந்த புஷ்பமானது கிருஷ்ணன் திருவடியில் சமர்ப்பிக்கப்பட்ட புஷ்பமானது யார் சிரசில இருக்கும் போது யார் மேல பட்டு சிரசில இருக்குன்னா பாதுகாதேவி மேல பட்டு அவர் சிரசில இருக்கிறதாலே நித்தியம் நித்தியம் சகா யாரு சிவன் வந்து இந்த பாதுகாதேவியை செவிப்பது போல இருப்பதாக சுவாமி தேசிய உருவப்படுத்தி இங்க ஒரு ஸ்லோகம் அற்புதமா இந்த இடத்துல சாட்சிக்கிற நமக்கு. அதே மாதிரி இந்த இன்னொரு சில விஷயங்கள் நிறைய சாய்க்கிறார். அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுவா, புஷ்பத்தோட்டம் வச்சு அந்த தோட்டத்திலே விளங்கக்கூடியதான புஷ்பங்களை பெருமாளுக்கு சமர்ப்பிச்சு அவ கைங்கரியம் பண்ணது விசேஷம். அப்படி யார் யார் இந்த உபயம் பண்ணி கைங்கரியம் பண்றாளோ அவளுக்கெல்லாம் இந்த பாதுகையினுடைய அனுகிரகத்தால் என்ன கிடைக்குதுன்னா கொஞ்ச காலத்துல இந்த இந்திரப்பட்டனமே கிடைச்சிரும் அவளுக்கு. அப்படிப்பட்டதான கைங்கரியத்தை அவ பண்ணா பெருமாள் உகந்த ஏற்கும்படியா புஷ்பங்களை யார் யார் சமர்ப்பிக்கிறாளோ அந்த கைங்கரியத்தை பெருமாள் தான் விசாலமான திருவுள்ளத்தாலையும் தயை என்ற குணத்தாலையும் சீகரிச்சுண்டு இவாறு இந்திர பட்டணத்தை பெருமாள் அனுகிரகம் பண்றான். நந்தவனம் இந்திர நந்தவனம் தரக்கூடிய அந்த தோட்டத்தை விளையாடும்படியான ஒரு விஷயத்தை பெருமாள் வந்து பண்ணித்தரானாம். இப்படி நந்தவன கைங்கரியம் பண்ணும் அப்படின்னா பார்த்தா பெரியாழ்வாருக்கு உங்க கிடைச்சிருக்கணும், தொண்டடி பொருட்களுக்கு கிடைச்சிருக்கணும், கோதைக்கு கிடைச்சிருக்கணும். இப்ப இத்தனை பேர்பட்டவா நந்தவனம் அமைச்சு பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணிருக்காளே இல்லையா. திருவேந்தபுரத்துல வந்து புஷ்ப கைங்கரியம் சுவாமின்னே இந்த கைங்கரிய சுவாமின்னு பெருமாளுக்கு எவ்வளவோ கைங்கரியம் பண்ணி நந்தவனம் வச்சு பெருமாள் கைங்கரியம் பண்ணிருக்கார். தங்க தங்க பல்லக்கு இந்த சொர்ணத்துல பெருமாளுக்கு குடம் சாமரம் நிறைய கைங்கரியங்கள் இந்த பெருமாளுக்கு தேசிகனுக்கும் பண்ணிருக்கார் அந்த சுவாமி. இப்போ சமீபத்தில் சுவாமி தேசிகனுடைய திருமாளிகை திருவேந்தபுரத்திற்கு அந்த திருமாளிகை புனருத்தானம் பண்ணி 46 பட்ட ஐசிங்கர் நிசும திவ்யாஸ்தானத்தை எழுதக்கூடிய ஐசிங்கர் சிவன் சொடகோபசி ரங்கநாத யதீந்திர மகா தேசிகன் இந்த விஷயத்தை கையில் எடுத்துன்னு சுவாமி தேசிகனுடைய 79 நிமிஷத்தம் போது அதை புனருத்தாரம் பண்ணி நிறைய சீரமைச்சு கொடுத்தனா விஸ்தாரமா பின்பக்கத்தெல்லாம் கட்டி கொடுத்து கிட்டார். அங்கே அவள் சிஷ்யாக்களை விட்டு புஷ்ப தோட்டம் வச்சு வந்து இது மாதிரி நித்தியம் இன்னைக்கு தேவநாதன் வந்து கார்த்தார விஸ்வரூபத்திலே திருவாரணத்தையும் சுவாமி தேசிகனுடைய நந்தமத்தை விளைந்த புஷ்பங்களை பெருமாள் சாத்திக்கிறார். எப்ப எப்பெல்லாம் சுவாமி தேசிகனும் எப்ப எப்பெல்லாம் தேவநாத பெருமாளும் சுவாமி தேசிகன் திருமாலைக்கு ஏழற காலத்திலேயும் அங்கே புஷ்பத்திலேருந்து அந்த நந்தவனத்திலே புஷ்பங்களை வருஷிச்சு எடுத்துண்டு அதை தொடுத்து நித்தியம் நித்தியம் அவ அந்த புறப்பாட்டும் போது சாத்திக்கிறார். இவ எவ்வளவு ஒரு விஷயம் இல்லையா. இப்படிப்பட்ட மகா உபகோன்னதமான கைங்கரியங்கள் பண்றவாளுக்கு பெருமாள் அந்த பாதுகாதேவி எது அனுகிரகம் பண்றா அப்படின்னாக்கா நமக்கு வந்து இந்திரனுடைய பட்டணத்தில் இருக்கக்கூடிய நந்தவனம் நந்தன துல்லியம் ஆசித்து முன்னாடி சோகத்தை சாதிச்ச சஞ்சார பந்தத்தில் சாதிச்ச இந்த பாதுகையினுடைய பெருமையானது கிருஷ்ணன் வந்து இந்த பாதுகையை சாத்தின்ற பிருந்தாவன காடுகள் அலையும் போது நெறிஞ்சு முள்ளாயிருந்த பிருந்தாவன காடுகள் நந்தவன தோட்டம் போல இந்திரனுடைய நந்தவன தோட்டம் போல ஆனதுன்னு சாதிச்ச அப்ப பாதுகை பெருமை பேசப்பட்டது. இங்க யார் யார் இது மாதிரி ஒரு உத்தியானம் அமைச்சு புஷ்ப உத்தியானம் அமைச்சு அதுல புஷ்பங்களை அதாவது பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறாளோ உபயம் செய்கிறாளோ அவள் கொஞ்ச காலத்தே இந்திர பட்டணத்தை அடைந்து நந்தவனத்தை இந்திரனுடைய நந்தவனத்திலே விளையாடும்படியான அந்த தோட்டத்தை விளையாடும்படியான பாக்கியத்தை பெறுகிறார்கள். காலேனதே கமலலோச்சன பாத ரக்ஷே கிடந்தி நந்தனவனே கிதின புமாம்சகா அப்படின்னு சுவாமி தேசிகன் 329 ஸ்லோகத்தை அழகா சாய்க்கிறேன். அப்போ புஷ்ப கைங்கரியத்தினுடைய பெருமை பேசப்படுறது. இப்ப நம்ம எல்லாம் தோட்ட உற்சவம் பண்றோம் இல்லையா. நந்தவனத்திலே அந்த மரங்கள் இருக்கு, விருட்சங்கள்ல பழங்கள் இருக்கு, அதனுடைய பெருமாளை ஒரு நாள் இல்ல அஞ்சு நாள் சில ஊர்ல அஞ்சு நாள் சில ஊர்ல 10 பண்ற தோட்ட உற்சவம் பண்றா. அங்க ஏழு பெருமாள் நல்லா ஒரு மூலக்கச்சேரி அதை வச்சு ஒரு 10 விழாத்தல் பண்ணி தலிகம் செஞ்சுட்டு பெருமாள் புனக ஆஸ்தானம் ஏழியாரு இல்லையா. அப்போ அந்த தோட்ட உற்சவத்தையும் பெருமாள் ரசிக்கிறான். அங்கேயும் பாதுகாதேவி பெருமாளுடைய சஞ்சாரம் பண்றா. அந்த தோட்டத்துக்கும் பெருமாளை அழித்துக் கொண்டவள் யார் என்பது அப்படின்னு நாம் கேட்டாக்க சாக்ஷாத் பாதுகாதேவி என்பதானது கிடைக்கிறது. இப்ப இது மாதிரி நந்தவனம் வச்சு புஷ்ப கைங்கரியம் பண்றவாளுக்கு பெருமாள் எனக்கே தன்னை தத்த கற்பகம் என்பது போல பெருமாள் வந்து அவளுக்கு இந்திரனுடைய பட்டணத்தை விளையாடும்படியான ஒரு விஷயத்தை பெருமாள் பண்ணி கொடுக்கிற அதுக்கு பாதுகாதேவி உறுதுணையா இருக்கான்னு காட்டுறார். அதுக்கடுத்தது பெருமாளுக்கு பாதுகாதேவி இருக்கா சாத்தின் இருக்க பெருமாள் பாதுகை காலில் திருவடியை சாத்தின் இருக்கார். அப்படியே பாதுகையை யாராவது ஒரு பரமபக்தாள் உனக்கு உயர்ந்ததான புஷ்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று மனசால நினைச்சா கூடும் அவளுக்கு கற்பவருஷத்தின் புஷ்பங்களை சூட்டிக் கொண்டிருக்கும் கிரீடங்களாலே தேவதைகள் காலில் விழும்படியான பட்டம் வருகிறதாம். எப்படி சாதிக்கிற சுவாமி தேசம் இல்லையா. எனக்கு இந்த பாதைக்கு ஒரு புஷ்பம் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு என்னன்னு கேட்டா மனசால் நினைக்கிறவாளுக்கு ரொம்ப எவ்வளவு அற்புதமான ஸ்லோகம் சுவாமி தேசிய இடத்துல கற்பக வருஷத்தை புஷ்பிச்சதான புஷ்பங்களை தன் சிரசலையை சூட்டின் இருக்காளே தேவதைகள் அவ வந்து இந்த பக்தருடைய காலில் விழும்படியான ஒரு பட்டம் பதவி கிடைக்கிறது அப்படின்னு அழகா சாய்ச்சர் இடத்துல அர்ச்சயந்திய மதிபிதோ மணிபாத ரக்ஷே பவாத்ம கைரவி பரவம் பவதீம் பிரசூனைகி மந்தார தாமசுவகைகி மகுடை ஸ்வஜஸ்வம் பிருந்தாரகாசுர பயந்தி பதம் ததீயம் சுரபயந்தி பதம் ததீயம். அழகா எப்படி தேசிகன் வந்து இந்த பாதியினுடைய விஷயத்தை எவ்வளவு தூக்கி வச்சுக்க இருப்பார்க்கா. அப்படின்னா இந்த புஷ்ப கைங்கரியம் பண்றவா அந்த கோயில் வாச தினம் தினம் கட்டி வைக்கிறா எத்தனையோ பேர் புஷ்பத்வான் பெருமாளுக்கு சாத்தரா, ஏ பாதுகையே, உனக்கு யாராவது ஒருவன் ஒரு நாள் ஒரு உயர்ந்ததான ஒரு புஷ்பத்தை சமர்ப்பிக்க உன் திருவடியில சமர்ப்பிக்க வேண்டிய மனசால் நினைச்சான்னாக்கா, அவனுக்கு கற்பவட்சத்தினுடைய புஷ்பங்களை நித்தியம் நித்தியம் சிறதிலே சாத்திக் கொள்ளக்கூடியதான பாக்கியத்தை பட்டவ 33 தேவர்கள் இருக்காளே, அவ கீட்டங்கள் இந்த புஷ்பத்தை சாத்தின் இருக்கா, அவ வந்து காலில் விழும்படியான பட்டம் வருகிறது. யாருடைய பக்தாளுடைய காலில் இப்படி அப்பனா அந்த பாதகைக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் எண்ணம் இருக்கணும் அப்படின்னு சாய்க்கிறார். அந்த எண்ணம் தான் முக்கியம் இந்த இடத்துல. அப்படிப்பட்டதானது பாதகையினுடைய பிரபாவத்தை சுவாமி தேசிகன் இந்த புஷ்பத்திலே பறந்து பறக்க சாட்சின்னு வரையார். மேலும் இன்னொரு 20 ஸ்லோகங்கள் இருக்கு, அதை நாளைக்கு உபன்யாசத்தை நம்ம அனுபவிக்கலாம். அடியேன் கவிதா ஆர்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.